beat, man. என்ன சொல்ல எப்போதும் முதல் அடி அடிப்பது நான் தான், அப்போதே சவாண்டா மறு அடி அடிப்பது வீந்தா, தொட்டா தீப்பொறி தாண்டா சுட்டா எரிமல தாண்டா நொடியில் வேண்டா வாடா, மாத்தி சட்ட காலர ஏத்தி வந்தா சாத்து சாத்தி போடா, like a soldier in a war, Raja. Like a leader I'm raw, Raja. I'm a hero of the poor, Raja. Raja. Raja. Hey mama, you want to hate me? Hey mama, you want to hate me? Hey mama, you want to hate me? Hey mama, you want to hate me? I'm Raja, me Raja, na Raja, na Raja, Raja, Raja, Raja, Raja.